శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది. శ్రియపతియான శ్రీమన్ నారాయణனின் திருநாமங்கள் அனந்தங்கள், அவைகளின் பெருமைகள் மற்றும் அதை உபாசிப்பவர்களின் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை சொல்லுவது என்பது சொல்லிலடங்காத ஒன்று. அதை சிலவற்றை நாம் இங்கு அனுபவிப்போம், வாருங்கள். முதலில் நம் கோதை நாச்சியார் அருளிய அம்பரமே தண்ணீரே எனும் பாசுரத்தின் முகமாக எம்பெருமானின் திருநாமத்தை அனுபவிப்போம். முதலில் பாசுரத்தை அனுசந்திப்போம். அம்பரமே தண்ணீரே சோரேயரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் குழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டியசோதாரிவுராய் அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பரு கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொற் கழலடி செல்வாக பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் என்று பாசுரமிடுகிறார் நம் கோதை நாச்சியார். இதில் முதலில் நந்தகோபரை எழுப்பும் விதமாக பிற்பாடு யசோதையாச்சியை எழுப்பின பிறகு உம்பரு கோமானே உறங்காதெழுந்திராய் என்று கண்ணனை எழுப்ப முயலும்போது சாதித்த திருநாமமானது உம்பருகோமானே. அதுவே நாம் அனுபவிக்க இருக்கிற எம்பெருமானின் திருநாமமாகும். உம்பருகோமானே என்றால் தேவர்கள் நாயகனே என்று பொருள். நம் கோதை நாச்சியார் அனுபவித்த விதத்தில் அனுபவிப்போம். அம்பரு மூடரு தோங்கி உலகளந்த உம்பரு கோமானே உறங்காதெழுந்திராய் என்று ஓங்கி உலகளந்த திருவிக்கிரமாவதாரத்தை முற்கொண்டு அதையிட்டு உம்பருகோமானே என்று வாசுரமிடுகிறார் நம் நாச்சியார். உம்பருகோமானே என்றால் தேவர்கள் நாயகன் என்று பொருள். எம்பெருமானுக்கு தேவர்கள் நாயகன் என்று எப்படி ஒரு திருநாமமானது ஏற்பட்டது என்றால், அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உலகத்தை ஈரடியால் அளந்து தேவர்களை ரட்சித்தவன் அல்லோ அல்லவோ அவன், ஆகையால் தேவர்கள் நாயகன் என்ற திருநாமம் எம்பெருமானுக்கு. ஆக உம்பருகோமானான எம்பெருமானை ஓங்கி உலகளந்தவனாக மங்களாசாசனம் செய்து மேலும் அவன் தமையனான பலராமனை இப்பாசுரத்தில் எழுப்புவதாக அமைந்துள்ளது. இதையே இத்திருநாமத்தையே உம்பருகோமானை கோதை நாச்சியாரின் திருத்தகப்பனாரான பெரியாழ்வார் எப்படி மங்களாசாசனம் செய்கிறார் என்பதை மேற்கொண்டு பார்ப்போம். நம்பனே நவின்னேத்தவல்லார்கள் நாதனே நரசிங்கமதானாய் உம்பருகோன் உலகேழுமளந்தாய் ஊழியாயினாய் ஆழி முன்னேந்தி கம்பவா கரிகோல் விடுத்தானே காரணா கடலை கடைந்தானே எம்பிரான் என்னை ஆளுடைத்தேனே ஏழையே நிடரை கடையாயே. இங்கு நம் கோதை நாச்சியார் அனுபவித்த வண்ணமே அவர் திருத்தகப்பனாரான பெரியாழ்வார் ஆன பட்டறிவினானும் அனுபவிக்கிறார். என்ன ஒரு சாதிருஷ்யம் உள்ளது என்று பார்த்தால், அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பரு கோமானே என்று கோதை நாச்சியார் அனுபவிக்கிறார். அதையே பெரியாழ்வார் உம்பரு கோன் உலகேழுமளந்தாய், உம்பரு கோமானான பெருமாள் உலகேழுமளந்தாய் என்று பாசுரம் இடுவதால் உலகேழுமளந்த அளந்தான், ஆகையால் அவனுக்கு உம்பரு கோமான் தேவர்கள் நாயகன் என்ற பெயர் அன்பிக்கிறது என்று இங்கு பொருள்படுகிறது. மேலும் இதையே நம் தூப்புல் வள்ளலான சுவாமி தேசிகன் அனுபவிக்கும் போது, தம்பரமென் நிறங்கி தளராமணம் தந்தொருளால் உம்பொருதொழும் திருமகால் உகந்தே குமுபாயமுன்னால் நம்பிரவி துயரு மாற்றிய ஞான பெருந்தகவோர் சம்பிரதாயமுன்னி சதிக்கும் தனிநிலை சாந்தனமே. தம்பரமென் இறங்கி தளராமணம் தந்தருளால் உம்பருதொழும் திருமாகால் உகந்தே குமுபாயமுன்னால். உம்பருதொழும் திருமாலான தேவர்கள் நாயகனான எம்பெருமானை தொழுதால் தளராமணம் பெறலாம் என்று சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். ஆகையால் எம்பெருமானின் உம்பரு கோமான் என்ற திருநாமத்தை நாம் உபாசித்தால் மனம் தளராத மனமானது நமக்கு சித்திக்கும் என்று சுவாமி தேசிகனின் அருள்வாக்கு. இதே இத்திருநாமத்தை மேலும் நம் தேவாதிராஜன் விஷயமாக சுவாமி தேசிகன் அனுபவிப்பதையும் பார்க்கலாம். அதற்கு முன் திருமங்கை மன்னனான நம் கலியன் இத்திருநாமத்தை அனுபவித்த ஒரு பாசுரத்தை பார்த்துவிட்டு மேலும் நாம் தேசிக அனுபவத்தில் ஈடுபடலாம். மூவரில் முன்முதல்வன் முழங்கார் கடலுள் கிடந்து பூவளருந்திதன்னுள் புவனம் படைத்துண்டுமிழ்ந்த தேவர்கள் நாயகனை திருமாலிரும் சோலை நின்ன கோவலர் கோவிந்தனை கொடியேறிடை கூடுங்கொலோ. மூவரில் முன்முதல்வன் முழங்கார் கடலுள் கிடந்து பூவளருந்திதன்னுள் புவனம் படைத்துண்டுமிழ்ந்த தேவர்கள் நாயகனை. தேவர்கள் நாயகன் என்ற திருநாமம் எம்பெருமானுக்கு எப்படி வாய்த்தது என்று சாதிக்கிறார் திருமங்கை மன்னன். முழங்கா கடலுள் கிடந்து பூவளருந்திதன்னுள் புவனம் படைத்து உண்டுமிழ்ந்த. பிரளய காலத்தில் எம்பெருமான் இம்மூவலகையும் உண்டு உமிழ்ந்து தன் வயிற்றில் வைத்து மேலும் சிருஷ்டி காலத்தில் அதை சிருஷ்டிப்பதால் இது வேறொரு தெய்வத்தால் சாத்தியம் ஆகாத ஒன்று என்பதனால் தேவர்கள் நாயகனே, தேவர்கள் நாயகன் என்ற பெருமை எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனையே சேரும் என்பது திருமங்கையாழ்வாரின் வாக்கு. மேலும் நம் தேவாதிராஜன் விஷயமாக சுவாமி தேசிகன் இத்திருநாமத்தை சாதிக்கும் பொழுது சாதிக்கிறார், அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் ஆனைபரிதேரின் மேலழகர் வந்தார். கச்சிதனில் கண்கொடுக்கும் பெருமாள் வந்தார். கருதவரன் வரும் தெய்வப் பெருமாள் வந்தார். முத்தி மழை பொழியும் முகில்வண்ணர் வந்தார். மூலமென போலமிட வல்லார் வந்தார். உத்தர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார். உம்பரு தொழும் கழலுடையார் வந்தார் தாமே. எவ்வளவு பலங்களை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இத்திருநாமத்திற்கு. உம்பர் கோமான், உம்பர் கோன், தெய்வநாயகன், தேவர்களுக்கதிபதி ஆன எம்பெருமானை நாம் உபாசித்தால் அருளாளன் நமக்கு அனுகிரகிப்பதை சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். முத்தி மழை பொழியும் முகில்வண்ணர் வந்தார். மூலமெனவோலமிட வல்லார் வந்தார். உத்தர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார். உம்பருதொழும் கழலுடையார் வந்தார் தாமே. பரமப்ராபியமான முக்தியை அளிக்கக்கூடியது உம்பரு கோமானின் திருநாம உபாசனை என்று சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இதையே நம் தெய்வநாயகன் விஷயத்திலும், திருவுடனமர்ந்த தெய்வநாயகன் விஷயத்திலும் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அருள் தருமடியவரு பால் மெய்ய வைத்து தெருள் தர நின்ன தெய்வநாயகா, நின் அருளென்னும் சீரோர் அறிவையானதன இருள் சகயமக்கோர் இன்னொழி விளக்காய், மணிவர என்ன நின் திருவுருவில் அணியமராக தலங்களாயிலங்கி, நின்படிக்கெல்லாம் தன்படியேற்க அன்புடன் நின்னோட அவதரித்தருளி, வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்னு, தன்னடி சேர்ந்த தமருணயனுக நின்னுடன் சேர்ந்த நிற்கு நின் திருவே. தெருள் தர நின்ன தெய்வநாயகனின் நாமத்தை முதற்கொண்டு அவனை உபாசித்தால் வேண்டுரை கேட்டவை கேட்பித்து ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்னு, நம் வினைகள் எல்லாம் தீயினில் தூசாகும் என்று ஆண்டாள் சாதித்தபடி வினைகள் அனைத்தும் போய்விடும் என்பது சுவாமி தேசிகனின் திருவுள்ளம். ஆகையால் இப்பேற்பட்ட இத்திருநாமத்தை நாமும் உபாசித்து எம்பெருமானின் திருவருளுக்கு பாத்திரமாவோம். மேலும் இத்திருநாமத்தில் இன்னும் ஒரு விசேஷனம் என்னவென்றால், உலகமளந்தானின் திருவடியை போற்றும் முன்னும் பின்னும் இத்திருநாமம் வருவதால் எம்பெருமானின் கழலுக்கு, கழலான திருவடிக்கு முக்கியத்துவம் நாம் அநேக இடங்களில் பார்க்கலாம். ஆண்டாள் சாதிக்கும் பொழுது அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பரு கோமானே உறங்காதெழுந்திராய், செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியுண்ணி செம்பொற்கழலடி என்று சேர்த்து மங்களாசாசனம் செய்கிறார். இங்கு நம் சுவாமி தேசிகன் உலகமளந்தானின் திருவடியை இட்டே இத்திருநாமத்தை மங்களாசாசனம் செய்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.